அந்த மேக கூட்டத்தை போர்வையாக்கி உன் மேனி போர்த்தி விடவா. அந்த மூன்று கடல்களும் மோதும் மலைக்கு உன் பேரை வைத்து விடவா. உன்னது அழகை கண்டு அலைகள் துள்ளி வந்து உறவாட என்னை கெஞ்சுதே. எனது உயிரில் வந்து இணைந்த உன்னை கண்டு இளங்காற்று முத்தம் கொஞ்சுதே. பூமிக்குள்ளே தங்கம் இருக்கு, இந்த பூவைக்குள்ளே என்ன இருக்கு, என்னென்னமோ ஆசை இருக்கு, மனமேடை கட்டும் சொந்தம் உனக்கு. இமைகளை திறந்தால் அனைக்கிலும் உனது எழில் முகம் சிரிக்கிறது. உதட்டினில் உனது பெயர் தன்னை விதைத்தால் உணர்ச்சிகள் போகிறது. மனம் பொங்கட்டும், சுகங்களும் தங்கட்டும். நீ பாடும் சங்கங்களே முதல் மூன்று சங்கங்களே. சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே என்னை எழி வைக்கட்டுமா. மெல்ல மெல்ல நெஞ்சுக்குள்ளே என் மனதை வைக்கட்டுமா. அந்த மேக கூட்டத்தை போர்வையாக்கிவும் மேனி போர்த்தி விடவா. அந்த மூன்று கடல்களும் மோதும் மலைக்கு உன் பேரை வைத்து விடவா. உனது அழகை கண்டு அலைகள் துள்ளி வந்து உறவாட என்னை கெஞ்சுதே. எனது உயிரில் வந்து இணைந்த உன்னை கண்டு இளங்காற்று முத்தம் கொஞ்சுதே. சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே என்னை அழி வைக்கட்டுமா.